ஐயோ ஐயோ அவ என்ன பார்த்தாரா ஐயோ ஐயோ பட்டின்னு சிரிச்சாரா ஐயோ ஐயோ சட்டின்னு முறைச்சாரா ஐயோ ஐயோ Jumping on the bed, playing WWE. ZDG, we're rapping KYC. And one day our songs would make history. Yenadu kanavu, yenadu ninivu, yenadu manadil irukkum unavu, isil kavithai kalandhu kalandhu thinamum kavinjanaga palagu. Pirandha udane ezhundhu nadandhu meendum vizhundhu meendum ezhundhu sarithirangal padaippome or naal inge.